விட்டச் சொல்லுவார், தேவைகளை அள்ளித் தருவார். கும்பிக்கை பிள்ளையார், நம்பிக்கை பிள்ளையார், தோழன் என்ற துணை வருவார். சிந்திக்க சொல்லுவார், சேவிக்க சொல்லுவார், தேவைகளை அள்ளித் தருவார். அவர் தேவைகளை அள்ளித் தருவார். பிள்ளையார் பிள்ளையார் நல்ல பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் செல்ல பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் நல்ல பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் செல்ல பிள்ளையார். வேதத்திலும் தோணுவார், நாதத்திலும் தோணுவார், வீதியிலே குடியிருப்பார். வேதத்திலும் தோணுவார், நாதத்திலும் தோணுவார், வீதியிலே குடியிருப்பார். அவர் பாதத்தை எண்ணுவார், பாரத்தை தாங்குவார், பாதை வழி சொல்லி தருவார். அவர் பாதத்தை எண்ணுவார், பாரத்தை தாங்குவார், பாதை வழி சொல்லி தருவார், பாதை வழி சொல்லி தருவார். பிள்ளையார் பிள்ளையார் நல்ல பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் சில பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் நல்ல பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் சில பிள்ளையார். பண்ணி முடிப்பார், எட்டு வகை சித்தியும் கிட்டும் வகை பண்ணுவார், எண்ணியது பண்ணி முடிப்பார். நீ நிட்டையிலே நின்றுவார், நாயகனை ஒன்று கேள், ஞானம் அதை தந்து சிரிப்பார். நீ நிட்டையிலே நின்றுவார், நாயகனை ஒன்று கேள், ஞானம் அதை தந்து சிரிப்பார், ஞானம் அதை தந்து சிரிப்பார். தும்பிக்கை பிள்ளையார், நம்பிக்கை பிள்ளையார், தோழன் என்ற துணை வருவார். சிந்திக்க சொல்லுவார், சேவிக்க சொல்லுவார், தேவைகளை அள்ளித் தருவார். அவர் தேவைகளை அள்ளித் தருவார். பிள்ளையார் பிள்ளையார் நல்ல பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் செல்ல பிள்ளையார்.